രാമാനുജയാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തൈതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർ ഭഗവതോസ്യ ദയൈക സിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവരയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്മയാനാം ആദ്യസ്യ നകുലപതേർമുകുളാഭിരാമം ശ്രീമത്പദംഗ്രീകളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്യ മഹതാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീവക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രേണു പരകാള ഇതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പര അങ്കുസമണിം പ്രണതോസ്മി നിത്യം. മറ്റൊന്നും വേണ്ട മനമേ മതിലരങ്കർ കത്തിനം മേയ്ത്ത കടലിനക്കീഴ് ഉറ്റ തിരുമാലை പാടും സീർ തൊണ്ടടിപ്പൊടിയും പെരുമാനை എപ്പോഴും പേസ് എരിയ നീർ വരികൊൾവേലை மாநிலத்தேர் உயிர்க்கெல்லாம் எரிய நீர் வரிகள் வேலை மாநில துயிர்களெல்லாம் வரிகள் பூன் துளப மாலை விண்ணவர் கோன ஏத்த அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்றழைப்பராகில் உரியில் வாழ் உரியில் வாழ் நரகமெல்லாம் புல்வெயும் தொழியுமன்னே. தொண்டடி புரியாழ்வார் அருளி செய்த திருமாலை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்துல பதிமூணாவது பாசுரம் எரியு நீர் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இப்ப நாம் அனுசந்தானம் பண்றோம். ஆழ்வார் இந்த சம்சாரிகளை பார்த்து இவாளுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக எவ்வளவோ சொல்லி பார்த்தார். சம்சாரிகளாகிய நம் போன்றவாளுக்கு அது ஏறவே இல்லை. இவா இப்படி இருக்காளே, ரொம்ப தாழ்ந்தவர்களாக இவா இருக்காளே அப்படின்னு ஒதுக்க முடியல ஆழ்வாரால. ஐயோ இப்படி இருக்காளே இவான்னு தமக்கு தனக்குத்தானே இவா இப்படி இருக்காளே நியாயமா? தங்களுடைய சொரூபம் என்ன? எம்பெருமானுக்காகவே நாம் ஏற்பட்டவர்கள் அப்படின்றத மறந்துட்டு இவா இருந்திருக்காளே, ஒரு நேமும் இல்லாம இருக்காளே. ஸ்ரீரங்கம்னு ஒரே ஒருத்தர் சொன்னாரானா போருமே, நரகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சம்சாரமே புல்முளைத்து போயிடுமே அந்த மாதிரி சொல்லி இவா ஸ்ரீரங்கம்னு வாய்க்கறது சொல்லக்கூடாதா அப்படின்னு இந்த பாசுரத்துல தொண்டே புரிய ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆனா ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய ஒரு மகிமை அப்பேற்பட்டது. நம் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு மிடராக ஏககண்டத்தோடு சொன்னது ஆழ்வார்கள் ஆச்சாரியாள் அவளுக்கு முன்னாடி மகரிஷிகள் அத்தனை பேரும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய வைபவத்தை ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். வாசுதேவோசி பூர்ணகான்னு வாசுதேவனாக எந்த இவப்படுகிறான் போற்றப்படுகிறானோ, ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சக்தி இந்த ஆறு குணங்களும் நிறைஞ்சவன் தான் வாசுதேவன். அப்பேற்பட்ட அந்த ஷாட்குண்ய பரிபூர்த்தியோட ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்றான் சர்வேஸ்வரன். அப்படிய அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த இருப்பு எப்படி இருக்குன்னா, ஆத்ம மாயாமயீம் திவ்யாம் யோக நித்ராம் சமாஷ்ரிதா ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன் மதுசூதனா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி, வாசுதேவன்ற பெயர் உள்ள தன் சுரூபத்துக்கு எப்பேற்பட்டது தன் சுரூபம்ன்றத அப்படி சிந்திச்சுண்டே தன்னுடையதான அந்த மூல பிரகிருதிக்கு அபிமானி தேவதையான அந்த யோக நித்ரைய எம்பெருமான் மேற்கொண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சயனிச்சிருக்கான். இந்த கஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் சொன்ன மாதிரி இந்த காவேரியானது சாட்சாத்து விரஜாநதியே. ஸ்ரீவைகுண்டத்தில் பாய்கிற அந்த விரஜாநதி தான் இந்த காவேரி. இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் பெரிய கோயில்னு சம்பிரதாயத்தில் பேசப்படுறது சாட்சாத்து வைகுண்டம். இங்க எழுந்தோடி இருக்கிற ரங்கநாதன் சாட்சாத் பரவாசுதேவன். இந்த மாதிரி பரமபதத்தையே நினைவு ஊட்டுகிறார் மாதிரி, ஸ்ரீவைகுண்டத்தையே நமக்கு காட்டித்தர மாதிரி இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல எம்பெருமான் அரங்கநகரப்பன் நித்தியவாசம் பண்றான். ரங்கநாதனுடைய அந்த வைபவத்தை சொல்லச்ச, வன்பெரு வானகம் முதலிய இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி வடிவுடை கடலிடம் கட்கிளி என்றும் அவற்றில் இவள் திறத்தென் கொலோ என்பிக்கிற வியூக சௌஹார்த்தம் பிரதானம் அப்படின்னு சொல்ற. அதாவது 108 திவிதேசங்கள் இருக்கிற பெருமாள்ல ஒரு சில திவிதேசத்து பெருமாள்களை எடுத்துட்டு அந்த பெருமாள் கிட்ட தென்படுகிற குணம், கல்யாண குணம் எது அப்படின்றத அழகிய மனவார பெருமாள் நாயனான்ற ஒரு எழுதியிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பதினு சொன்னாலே திருவேங்கடமுடையான் கிட்ட தென்படுறது வாத்சல்யம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டா ரங்கநாத பெருமாள்கிட்ட தென்படுற குணம் என்னன்னா வியூக சௌஹார்த்தம் அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த சாட்சாத்து வாசுதேவன் பரவாசுதேவனே சௌஹார்த்தத்தோட இங்க எழுந்தோடி இருக்கிறான். எப்படி எழுந்தோடி இருக்கான்னா, வன்பெரு வானக முதலுய, அதாவது நைமித்திக பிரளயத்திலும் அழியாத பெருமை வாய்ந்ததான இந்த சத்தியலோகம் முதலான அந்த லோகங்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும்ன்றதுக்காகவும், இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதின்னு சொல்லி, வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுரகில் மனுஷருய்ய அப்படின்னு குலசேகராழ்வார் சொன்ன மாதிரி அந்த மேல் லோகங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும், தேவதைகள்லாம் க்ஷேமமா இருக்கணும், இந்த பூலோகம் க்ஷேமமா இருக்கணும், பூலோகத்தில் இருக்கிற மனுஷாலாம் உஜ்ஜீவிக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அத்தனை பேருடைய அந்த வாழ்ச்சி அவர் என்ன இருக்குன்றதுக்காகவே இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பெருமாள் சேமிச்சிருக்காரன். இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவாளன் திருப்பதி, திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமேன்னு அழுவா சொன்ன மாதிரி அப்படி சயனிச்சிருக்கான், யோக நிகழ்ந்திருக்கான். திருவாளன் திருப்பதி அப்படின்னு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவனே திருவள்ளம் உகந்து அப்படி அவன் யோக நிகழ் இருந்திருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய வாசஸ்தானம் தென்னரங்கம். இந்த தென்னரங்கத்துல அந்த எம்பெருமானுடைய சௌஹார்தம்ன்ற அந்த பிரதான குணம், வியூக சௌஹார்தம்ன்ற பிரதான குணம் தென்படுறதுன்னு சொன்ன. வடிவுடை கடலிடம் கட்கிளி என்னும் அவற்றில், அதாவது வடிவுடை வானோர் தலைவனே என்றும் இதுல நம்மாழ்வார் பாசுரம். அதனால வடிவுடை வானோர் தலைவன், வடிவோடு கூடின நித்தியசூரிகள் அத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பரவாசுதேவன். இதனால பரத்துவமும், கடலிடம் கொண்ட கடல்வண்ணான்னு சொல்லி க்ஷீராப்திநாதனை சொல்லி வியூகமும், கட்கிலின்னு அதே ஸ்ரீரங்க பாசுரத்தை திருவாய்மொழியில கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான அந்தரியாமித்துவமும், காகுத்தா கண்ணனேன்னு சொல்லி அவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ண அந்த யுகவாவதாரமும் சொல்லப்பட்டிருந்தாலும், எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல எம்பெருமான் சயனிச்சிருக்கான். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை நினைச்சு நாயிகா பாவத்தை அடைஞ்சு நம்மாழ்வார் அனுபவிக்கிற சமயத்துல, பராங்குச நாயகியாக இருக்கிற சமயத்துல, இவள் திறத்து என் செய்கின்றாயே, அவருடைய திருத்தாயார் சொல்ற மாதிரி, இந்த பராங்குச நாயகி விஷயத்தில் நீ என்ன நினைச்சிருக்க ரங்கநாதா, என்ன சிந்தித்தாயே, நீ என்ன நினைச்சிருக்காய் அப்படின்னு கேட்ட அந்த நிலைமையில அந்த எம்பெருமான் கிட்ட ஒரு நல்ல குணம் தென்பட்டதனால்தான் இந்த பெண் பராங்குசநாயகி மோகிச்சாள். ஆக அவள் மோகிக்கிறாள்னா அதுக்கு ஏத்த குணம் அவங்கிட்ட இருக்கும் இல்லையோ. ஆக பாற்கடல்ல யோக நித்திரை சிந்தை செய்யக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் இங்க சௌஹார்த குணத்தோட கூட இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அவன் சயனிச்சிருக்கான். ஆக அப்பேற்பட்ட சௌஹார்தம், சௌஹார்தம்னா ஆசிரிதானாம் அபிமத ஸ்ரேயோ அபித்யாயித்வம் சௌஹார்தம்னு சுத பிரகாசிகாச்சாரியர் சொல்ற. அதாவது எம்பெருமானை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு அபிமதமான அவள் எதை விரும்புகிறாளோ அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ கொடுக்க நினைக்கை, அப்பேற்பட்ட சௌஹார்தம் ரங்கநாத பெருமாள்கிட்ட இருக்கு. ஆசிரியர்களுக்கு சர்வவிதமான அபீஷ்டங்களை அளிக்க நினைக்கை சௌஹார்தம் அப்படின்னு பிரபந்த வியாக்கியானத்தை சொல்ற. ஆக சௌஹார்தம் சௌஹார்தம்னா நட்பு மனப்பான்மைன்னு சொல்லலாம். சுவாமி தேசிகன் சௌஹார்தம்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் எழுதிச்ச ஹிதைஷித்வம்னு சாதிக்கிறார். நல்லது நினைக்கிறது, தன்னை ஆசிரியிக்கிறவாளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் சர்வேஸ்வரன். இது எப்படி இருக்குன்னா, வைகள் பூங்கழிவாய் வந்துமேயும் குறுகினங்கால்னு திருவாய்மொழி ஆரம்பத்துல இருக்கிற அந்த பாசுர வியாக்கியானத்துல அந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட சௌஹார்தத்தோடு கூடினவன்றத நாம் பார்க்கலாம். பாண்டவர்கள் காரியத்திற்காக தன்னையே மாற்றிக்கொண்டு அவர்கள் கழுத்தை கட்டிக்கொண்டு அவளோடையே கிருஷ்ணன் இருந்திருந்தான். அவா பட்ட கஷ்டங்களை எல்லாம் இவனும் பட்டான். பாண்டவர்களுடைய அந்த வரவாசத்துல அவ தனிமையில் இருக்க சமயத்துல தான் அப்பப்போ போய் முகம் காட்டியும் திரௌபதியை மீட்டு கொண்டு போற அந்த சமயத்திலையும் அவர்கள் தங்கின அந்த பனிக்கொட்டில் அதாவது அந்த குயவன் கொட்டகையில சென்று முகம் காட்டி அவ அழைச்ச தானும் அழுது அவளுக்கு துணையாக எப்போ இருந்துண்டு யுத்த சமயத்துல பகதத்தன் விட்ட அந்த சக்தின்றத அர்ஜுனன் நோக்கி அவங்கிட்டான் தன்மார்பில் தாங்கிட்டான் சர்வேஸ்வரன். இப்பேற்பட்ட அந்த சௌஹார்தம் எப்போ கிருஷ்ணன் விஷயத்தை தென்பட்டுதோ அப்பேற்பட்ட அந்த சௌஹார்தம் அரங்கநகர் அப்பன் கிட்டையும் இருக்கு. அப்பேற்பட்ட சௌஹார்தத்தோடு கூடிய பெருமாளாச்ச அனபடினால அதிலும் புராண பிரசித்தமான ஒரு திவிதேசம், புராண பிரசித்தமான பெருமாள், இந்த ஸ்ரீரங்கத்துக்கே ஒரு தன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னா அது அழுவார்கள் அத்தனை பேராலும். மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த பெருமைதான் முதல் காரணம். பெரிய கோயில்னோ பூலோக வைகுண்டம்னோ போக மண்டபம்னோ கோயில்னு அழைக்கப்படுகிற ஒரு உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு திவிதேசம் ஸ்ரீரங்கம். அந்தந்த கோயில்கள்ல பெருமாளுக்கு ராத்திரி ஏகாந்த சேவை முடிஞ்ச உடனே பெருமாள் சயனத்துக்காக எழுந்துள்ள சமயத்துல அத்தனை திவிதேசத்து பெருமாளுடைய திவ்ய சக்திகள்லாம் நேராக ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்து ரங்கநாத பெருமாளோடு ஐக்கியமாகி அந்தந்த கோயில்ல விடிகால வேள சுப்பிரபாதம் படைச்ச அங்க போய் பழையபடி சேர்றதாக ஐதீகம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். ஸ்ரீவைகிஷ்ணம் ஆச்சாரியால் எத்தனையோ ஊர்கள் ஆங்காங்கே அவதரிச்சு இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீவைஷ்ணவ சாம்ராஜ்யம் நடத்தினது எங்க என்ன ஸ்ரீரங்கத்தில் தான். என்ன புராண பிரசித்தமான திவிதேசம் இது. சவாசுதேவஹா ரங்கேஷஹ பிரத்யக்ஷம் பரமம் பதம்ன்ற அளவுக்கு ஒரு பெருமை இதுக்கு இருக்கு. ஆராமம் சூழ்ந்த அரங்கம்ன்ற அழ்வார். ஆக எல்லா திவிதேசங்களுக்குமே ஸ்ரீரங்கம் வந்து வேறுபற்றாக விளங்குகிறது. இந்த திவிதேசத்துலதான் ஆண்டாளும் திருப்பான அழ்வாரும் பெரிய பெருமாள் திருவடிகளிலே அப்படியே உள்ள நுழைஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்ஹிதமானார்கள். அது மாத்திரமில்ல, இந்த பெருமாள் திரேதாயுகத்து பெருமாள், அது ஒரு சிறப்பு இந்த பெருமாளுக்கு இருக்கு. அது மாத்திரமில்ல, ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியால் எத்தனையோ பேர் இந்த திவிதேசத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. பெரிய நம்பிகள் பட்டர் போன்றவாறுலாம் இங்க அவதாரம் பண்ணியிருக்கா. சுவாமி தேசிகன் ஒரு ராத்திரியில ஒரு ஜாமத்திலேயே 3 மணி நேரத்துக்குள்ளேயே பாதுகா சகசிரம் இயற்றிய ஸ்தலம் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம். இங்க எல்லாமே பெருசுன்னு தான் சொல்லணும். பெருமாளுக்கே பெரிய பெருமாள் பேரு, தாயார் பெரிய பிராட்டியார், கருடனம் பெரிய கருடனா சாவிசாய்க்கிற எந்த ஊர்லயும் அது மாதிரி இல்ல. கோயிலுக்கு பெரிய கோயில் பேரு, இங்க இருக்கிற வாத்தியத்துக்கே பெரிய மேளம் தான் பேரு. கருகி கூட பெரிய அவசரம் சொல்றா, பட்சணங்கள்லாம் பெரிய திருப்பணியாரங்கள்னு சொல்றா. அந்த மாதிரி எல்லாம் பெருசாகவே ஒரு பெருமை வாய்க்க பெற்றதாக இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருக்கு. இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இந்த சம்சாரிகள் பெருமாள் நினைக்க வேண்டாம், ரங்கம் ஸ்ரீரங்கம்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு இந்த பாசுரத்துல கஷ்டப்படுறார் தொண்டைபுரி ஆழ்வார். எம்பெருமான் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அவன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் தமிழ் இலக்கியங்கள்ல கூட நீலமேகம் நெடும் பொற்குன்றத்து பால் விரிந்து திருவமர் மார்பன் கிடந்த வண்ணம்னு சிலப்பதிகாரம் இந்த பெருமாளையே அழகா வர்ணிக்கிறது. இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஆமோத ஸ்தம்பம் மணத்தூண் இருக்கு ரெண்டு. அது மாத்திரம் இல்ல, கம்பராமாயணம் அரங்கேறி இங்கதான். 11 ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார் தவிர மிச்ச எல்லாரும் 11 பேர் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. மொத்தம் 4247 பாசுரங்கள் இந்த பெருமாள் பேர்ல. இந்த கோயிலுக்கு தான் திருமங்கி ஆழ்வார் மதில் கட்டினார். ஆக திருமங்கை ஆழ்வார்கிட்ட பெருமாள் வந்து கேட்டாராம் வேடிக்கையா, எனக்கு நீர் அந்த ஏதோ மடல்னு ரெண்டு எழுதினாராம, சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு, எனக்கு ஒரு மடல் பாடக்கூடாதான்னு கேட்டாராம். அதுக்கு திருமங்கை ஆழ்வார் சொன்னாராம், மதில் இங்கே மடல் அங்கேன்னு சொன்னாராம். திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தை இருக்கு. ஆக ரங்கநாத பெருமாள வாதாதி கேசாந்தம் அமரநாதிபிரான் பாடி மகிழ்ந்தவர் திருப்பான் ஆழ்வார். தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பல் எழுச்சியும் திருமாலையும் பாடினார். ஆக இந்த திவிதேசம் 4வது திருச்சுற்றுல தன்வந்திரிக்கு சன்னதி இருக்கிறது விசேஷம். ஆக சகல திவிதேசங்களுக்கும் ஸ்ரீரங்கம் வேறுபற்றாக இருக்கு. ஆனபடியால் தான் இந்த திவிதேசத்து பெருமையை உணர்ந்து தன் தள்ளாத வயசுலையும் திருநட்சத்திரத்திலையும் 91வது திருநட்சத்திரத்தில் அகோபுர மடம் 44வது அழகிய சிங்கர் முக்கூர் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் ராஜகோபுரம் கட்டினர். அந்த ராயர் கோபுரம் இன்னைக்கு ஆசியாவிலேயே பெரிய கோபுரமாக இருக்கு. அது மாத்திரமில்ல, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயான்னு தினந்தோறும் நாம் சொல்றோம். அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ அழியாமல் காப்பாற்றப்படணும். ரங்கநாத பெருமாளுடைய அந்த இது வந்து மேலும் மேலும் ரங்கநாத பெருமாளுடைய அந்த ஸ்ரீயானது விருத்தி அடையணும்னு தினந்தோறும் நாம் வந்து பெருமாள் சன்னதியில பிரார்த்தனை பண்றோம். அப்பேற்பட்ட உசத்தியான பெருமாள் அரங்கநகரப்பன் ரங்கநாத பெருமாள். அப்பேற்பட்ட அந்த ரங்கநாத பெருமாள் அந்த பெருமாளை கூட நினைக்க வேண்டாம், அந்த பெருமாள் வாழ்கிற அந்த ஊர் இருக்கே அந்த ஊரையாவது ரங்கம்னு சொல்லக்கூடாதா, இது ஆழ்வாருக்கு ஆதங்கம். ஏன்னா அப்பேற்பட்ட அந்த ஊரே அப்படி இருக்குன்னா அந்த ஊர்ல இருக்க பெருமாள் சுவாமி தேசிகன் சாட்சா மாதிரி திருஷ்யத்தே ரங்க மத்தியன்னு சொல்லி பகவத் தியான சோபானத்துல ஒரு தீபம் ஒளிவிட்டு அந்த ஒளிர்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு அந்தர்ஜோதி கிமபி அமினாம் சொல்லி சுவாமி தேசிகன் இத அழகாக அனுபவிக்கிறார். திருஷ்யத்தே ரங்க மத்தியன்னு சொல்லி அப்பேற்பட்ட ரங்கநாத பெருமாள் பிரதிஜலதிதோ வேலாசையாம் விபீஷண கௌதுகாத்து புனரிவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கினா பணி புங்கவே சமுபதசதா கஞ்சித் கஞ்சித் பிரசார பிரசார யதோ புஜ துவயமபி சதா தான ஸ்ரத்தாலு தீர்க்கம் உபாஸ்மஹே. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அழகாக அரங்கநகர் அப்பனை அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமானுடைய அந்த திருக்கைகள் ரெண்டையும் அனுபவிக்கிறார். விபீஷண ஆழ்வான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்புனுடைய ஆதிக்கத்தினால, அன்புனுடைய மிகுதியினால அந்த ராமாவதார காலத்துல சமுத்திரராஜனை பார்த்து அவன் வழிவிடாது போகவே பிரதிசிஷ்யே மகோததேகன்ற மாதிரி அப்படி அவன் தன் எதிரில் வந்து நிற்கணும்ன்றதுக்காகவே பிரதிசயனம் பண்ணார். எதிர சமுத்திரத்து தெரியா கரையில படுத்துட்டார். அதே விபீஷணாழ்வானுக்காகவே திருவரங்கத்துல வந்து சிறுவம் படுத்துருக்காராம். அன்னை தினம் படுத்துட்டார். ஏன்னா தன் பக்தன் விபீஷணனை பார்க்கணும், லங்கைக்கு போய் சேரணும், ராவண சம்ஹாரம் நடக்கணும், அந்த காரியத்துக்காக. அப்பவும் விபீஷண கடாட்சிக்கிறதுக்காக தான் சுவாரஸ்யமா சொல்ற. ஆக அரங்கநகரப்பனாக அவன் சயனிச்சுருக்கிறதும் அந்த தெற்கு திசையை நோக்கி விபீஷணனை கடாட்சிப்பதற்காகத்தான் சொல்ற. பெரியாழ்வாரும் அப்படியே சொல்றார், மண்ணுடைய வீடனர்க்க மதிவிலங்கை திசையை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் கன்னியும் மற்றொருவருக்கு ஆளாகேன்னு பெரியாழ்வார் திருமொழியில பாடியிருக்கார். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தெற்கு நோக்கி சயனிச்சிருக்கிறது காரணம் ஆண்டாளை பார்க்கறதுக்காக. திக் தட்சிணாபி பரிபத்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் எத்தனைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிகிதா கடாட்சாஹான்னு அப்படி சாய்க்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் சயனிச்சென்றிருக்கான் அரங்கநகர் அப்பனாக. அப்பேற்பட்ட இரண்டு அந்த திருக்கரங்களையும் தியானம் செய்கிறோம்னு பராசர பட்டர் சாய்க்கிறார். அப்பேற்பட்ட அந்த ரங்கநாத பெருமாள் இப்பேற்பட்ட வசதியான பெருமாள். அவன் நித்தியவாசம் பண்ற அந்த க்ஷேத்திரம் இப்பேற்பட்டது. அதை நினைச்சு பார்த்து அந்த க்ஷேத்திரத்தையாவது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு தன் ஆதங்கத்தை இந்த பாசுரம் மூலமாக வெளியிடுகிறார் தொண்டரிபுரி ஆழ்வார். பாசுரார்த்தத்துக்கு வரோம். எரியும் நீர் அப்படின்ற அலைகள் அடிக்கிற நீரையும் வெறிகொள், அதாவது சமுத்திர ஜலத்துல நிறைய மீன்கள் சிலது உயிர் வாழலாம், சிலது செத்து போயும் இருக்கலாம். அதனால அந்த மீன் நாற்றம் அடிக்கிறது தான். ஆக துர்நாற்றத்தை உடைய வேலை சமுத்திரத்தினால சூழப்பட்ட மாநிலத்து உயிர்கள் எல்லாம் பெரிய இந்த பூமியில் இருக்கிற சேத்தனர்கள் அத்தனை பேரும் வெறிகொள் மிகுந்ததான வாசனையோடு கூடிய பூ அழகோடு கூடின துளபமாலை திருத்துழாய் மாலையை தரித்துள்ள விண்ணவர் கோனை நித்தியசூரிகள் அத்தனை பேருக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனை ஏத்த அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவே ஏற்பட்டிருக்கிறார்கள். பெருமாள் இத்தனை பேர் நம்மள எல்லாம் இத்தனை பேர் சிருஷ்டிச்சிருக்கான்னா அந்த எம்பெருமானை நாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான் நம்ம கரசரணாதி அவயவங்களோட நம்ம சிருஷ்டி பண்றான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்தபாதாதி சம்யுதான்னு இதுக்கு பிரமாணமாக நம் பூர்வாச்சாரியால் சொல்றது வழக்கம். அதனுடைய இந்த கரசரணாதி அவயவங்கள்லாம் அவனுக்காகவே ஏற்பட்டவை. அறிவிலா மனுஷரெல்லாம், இந்த அறிவில்லாத மனுஷால் அத்தனை பேரும் அரங்கம் என்று அழைப்பார அகில் ஸ்ரீரங்கம்னு சொல்வார்கள். ஆனால் பொறியில் வாழ் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற நரகமெல்லாம் நரகம் போன்ற இந்த உலகம் முழுக்க புல் எழுந்து புல் முளைத்து ஒழியும் அன்றே பாழாய் போடும் இல்லையோ, எதுக்கு ஸ்ரீரங்கம்னு சொல்லாம இருக்கா அப்படின்ற. ஆக எரிய நீர் வெறிகொள் வேலை மானுழித்து உயிர்கள் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சமுத்திரம்னாலே அலை இருக்கும், அலையோடு கூடின நீரை உடையதாய் அந்த மீன் நாற்றத்தோடு கூடினதான அந்த கடலாலே சூழப்பட்டதான பெரிதான இந்த பூமியில இருக்கிற ஜீவர்கள் அத்தனை பேரும் அப்படின்றார். ஆக எரியும் நீர்ன்றாரு, இந்த ஜீவர்கள் இருக்க இடம் எப்பேற்பட்டதுன்னா எரியும் நீர், அப்படியே தகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடம் இது, இங்க வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக இந்த சேதனர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, திருமங்கை ஆழ்வார் அருளி செஞ்ச மாதிரி இருக்குன்றார் வியாக்கியாத்தாக்கள். கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புக பெய்திகொள் என்றதற்கஞ்சி வெள்ளத்திரைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஊழி முதல்வா. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்தில் 11வது பத்தில கடைசியில் சொல்றார், ஊழி முதல்வா அனுபவித்தாலும் குறையாத இந்த கர்ப்பஸ்தானத்தில் தள்ளி மேலும் மேலும் இந்த ஜீவர்களை நீ வந்து பிரவேசிக்கிற மாதிரி பண்ணுகிறாய். அது நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த நிலை எப்படி இருக்குன்னா, மகா பிரமாகத்துல ஒரு பெரிய வெள்ளத்துல அகப்பட்ட நரி கூட்டம் மாதிரி என்னுடைய ஹிருதயம் தடுமாறுறது அப்படின்ற, அதாவது சம்சாரத்தை நினைச்சினாலே அவருக்கு ரொம்ப தடுமாறுறதான் திருமங்கை ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்துல ஒரு ஐதீகம் சொல்லுவார். உத்தங்கன் ஒருத்தர், அவர் வந்து இந்த துரியோதனன் அவன் தம்பிகள் இவா அத்தனை பேரும் நசிச்சு போயிட்டு இருக்காளே, என்ன இந்த ஒரு பக்கம் மாத்திரம் எல்லாம் நசிச்சு போயிட்டு இருக்கா, பாண்டவாள் எல்லாம் என்ன இருக்காளே அப்படின்னு தோணித்த அவருக்கு. நேர கிருஷ்ணன் கிட்ட வந்தார். அந்த உத்தங்கன் வந்தார், கிருஷ்ணன் கிட்ட வந்து நின்றுண்டார். கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி பட்சபாதத்தோடு இருக்கலாமா, வைஷமிய நைர்கிரண்யேன சாபேட்சத்வா ததாகி தரிசயத்தின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரம் வியாச மகர்ஷி சொல்றார். பெருமாளுக்கு பட்சபாதமே இல்லை இல்லையா, நீ பெருமாள் தானே கிருஷ்ணா, நீ பட்சபாதத்தோடு இருக்கலாமா, இந்த மாதிரி அந்த ஒரு சைடு மாத்திரம் கௌரவர்களை மாத்திரம் அழிக்க பண்ணாயே அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார். உடனே கிருஷ்ணன் அந்த உத்தங்கரை பார்த்து சொல்ற, நான் ரெண்டு பக்கமும் எப்படி நடக்கிறான்னு பார்த்தேன், அவ ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதுக்காகலாம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவு செஞ்சு பார்த்தேன், ஆனா அவ வந்து கௌரவர்கள் ஒரு கோல் குற்று நிலமும் கொடுக்க மாட்டோம்னு அவ சொன்னதுனாலதான் அவ அழியும்படி நான் செஞ்சேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். உடனே அந்த உத்தங்கன் சொன்னார், அந்த மாதிரியான மனசு நாங்க ஒன்னும் கொடுக்க மாட்டோம் பாண்டவாளுக்குன்னு அந்த மனசு அவ அந்த மாதிரி சொல்ல வச்சது இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வைக்காத அளவுக்கு நீ ஏதாவது உன் சங்கல்பம் பண்ணிருக்கூடாதா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து அவர் உத்தங்கன் கேட்டாராம். கிருஷ்ணன் ஒன்னும் பதிலே சொல்ல, பிரபந்த வியாக்கியானத்துல அதான் இருக்கு. ஆனா உபன்யாசகால் என்ன சொல்றான்னு சுவாரஸ்யத்துக்காக, எனக்கு சந்தியாவனம் பண்ண சாயங்காலம் சந்தியானம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் பேக்கட பக்கம் போயிட்டாருன்னு இருக்கு. ஆக அந்த மாதிரி எம்பெருமான் ஆசிரித்த பட்சபாதத்தோடு கூடினவன், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் வந்து ஏற்றி வழிபடணும். இந்த சம்சாரமோ மிகவும் கொடியது, வெள்ளத்திரைப்பட்ட நரியினம் போலேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இடம். ஆனால் அப்படின்னால அலைகளாலே கலங்கி கிடக்கிற நீர் வெள்ளத்துக்குள்ளே அகப்பட்டு நெருக்குப்பட்டு நரிகள் போலே அந்த நிலையே ஆழ்வார் இங்க அழகா காமிக்கிறார். வெறிகொள் வேலை அப்படிங்க சொல்றார். அந்த அழகான அந்த பதங்களை இங்க பிரயோகம் பண்றார் ஆழ்வார். உயிர்கள் அப்படின்றார் இந்த பாசுரத்துல. இந்த தேகத்தோடு நமக்கு இருக்கக்கூடியதான் அந்த தொடர்பு இருக்க, இது நீங்கிடுத்தானா, அடியோடு நீங்கிடுத்தானா, ஸ்ரீ கௌஸ்துபமணி மாதிரி எம்பெருமானுக்கு மிகவும் இனிய உயிர்களாக நாம் ஆயிடுவோம். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மறுவாக மான்தண்டாக சுவாமி தேசிகன் அழகாக இது அதிகார சங்கரத்தை சாதிக்கிறார். அதனால எல்லாம் சுவாதந்திரியத்தினாலேயே ஊன்றியிருக்கிற இந்த தேவ சமூகம், அதே மாதிரி அவர்களுக்கு குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த மனுஷிய சமூகம், எல்லா சேதனர்களும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, வெறிகொள் பூன் துளபமாலை விண்ணவர்கோனை ஏத்த. இந்த விண்ணவர்கோன் இருக்கானே நித்திய சூரியர்களுக்கு நாயகன், வைகுண்டாதிபதி. அந்த வைகுண்டாதிபதி தானே இங்க ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனா அவதாரம் பண்றான். ஆனா அப்படினால வெறிகொள் பூன் துளபமாலை நல்ல வாசனையோடு வாடாமல் அப்படியே செவ்வியாக இருக்கக்கூடிய பச்சை பசையில் இருக்கக்கூடியதான அந்த திருத்துறாய் மாலையினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த அழகோடு கூடின அந்த எம்பெருமான், அவனை ஏத்தி வழிபட வேண்டாமா, ஸ்தோத்திரம் செய்ய வேண்டாமா? ஆக இந்த சம்சாரிகள் அத்தனை பேரும் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா, எதற்காக படைக்கப்பட்டிருக்கான்னா, அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்காகவே ஏற்பட்டவர்கள். இது எப்படி இருக்குன்னா, சிருஷ்டஸ்துவம் வனவாசாய சுனுரத்த சுகுர்ஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி. ஸ்ரீமத் ராமாயணத்துல இளைய பெருமாள் லட்சுமணன் தன் தாயார் சுமித்ரா தேவி கிட்ட சேவிச்சு, அம்மா நான் வந்து காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குற சமயத்துல சுமித்ரை சொன்ன ஸ்லோகம் இது. லட்சுமணா, நீ எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்காய் தெரியுமா? வனவாசத்திற்காகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்காய். உன்கிட்ட அன்பு பூண்டவனான ராமங்கிட்ட நீ மிகவும் அதிகமான பிரியத்தை வச்சிருக்காய். லட்சுமணா, உன் தமையன் ராமன் நடந்து செல்லும் போது அந்த நடை அழகிலேயே ஈடுபட்டு அவனுக்கு தீங்கு செய்வோரை எல்லாம் கவனிக்காம இருந்துடாத. அந்த மாதிரி தான் தப்பு பண்ண போற, ஜாக்கிரத. ஆக நீ வந்து ராமனுக்கு வனவாச சமயத்துல கைங்கரியம் செய்வதற்காகவே படைக்கப்பட்டவன் அப்படின்னு சுமித்திரை லட்சுமணன் கிட்ட சொன்ன மாதிரி, இந்த சம்சாரிகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்காள்னா, இந்த சம்சாரிகளையும் சிருஷ்டி காலத்துல எம்பெருமான் படைத்ததுன்றது தன்னை அனுபவித்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்காகவே எம்பெருமான் படைச்சிருக்கான். அது சொல்லணுமாம் ஆழ்வாருக்கு. பெரிகொள் பூம் துளபமாலை விண்ணவர்கோனை ஏத்த. என்ன அந்த எம்பெருமான் அவன் சாத்தி கொண்டிருக்கிற அந்த மாலை இருக்க, திருத்துழாய் மாலை, அந்த மாலையானது எப்பவும் வாடவே வாடாதான். பூலோகத்தில் இருக்கிற மாலைகள்லாம் வாழிடும், திருத்துழாய் வாழிடும். ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் தன் திருக்கழுத்துல போட்டுருக்கிற அந்த துளசி மாலை எப்பவுமே வாடாதான். அப்பேற்பட்ட வாடாத மலர் நாடின் அழுவர், வாடாத மலர், அப்பேற்பட்ட திருத்துழாய் மாலை. அந்த திருத்துழாய் மாலை அப்படின்றதானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அவன்தான் பரதத்துவம் சொத்துக்கு அது ஒரு லட்சணமாக நம் பூர்வாச்சாரியெல்லாம் பேசுவார். சர்வேஸ்வரியத்துவ சூச்சகம் இரேன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த திருத்துழாய் மாலை, அது சொல்லச்சிய அடியனுக்கு திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம் ஞாபகத்துக்கு வருது. கரையெடுத்த சுரிசங்கம் கரையெடுத்த சுரிசங்கும் கனபவனத்தெழுகுடி திரையெடுத்து வருபுணல் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் விரையெடுத்த துழாயலங்கள் விரைவரை தோல் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே. கரையெடுத்த சுரிசங்கும் நல்ல கோஷத்தோடு சப்தத்தோடு கூடின வளைந்த அந்த சங்கும் கன பவளத்தெழு கொடியும் நன்றாக கனம், அதாவது செறிந்திருக்கிற அந்த பவளம், பிரவாளம் சமஸ்கிருதம் சொல்வா, அந்த பவள பவளமானது அதனுடைய வளர்த்தியை உடைய அந்த பவள கொடி, அந்த கொடியையும் திரையெடுத்து ஆக சப்தத்தை செய்கின்ற வளைந்த சங்கையும் அந்த பவள கொடியையும் அலைகள் வந்து எடுத்துன்னு வரதாம். அப்படி சமுத்திர அலைகள் எடுத்துன்னு வரக்கூடிய இடம் ஜலம் புனல் சூழ், அந்த ஜலம் சூழ்ந்த இடம் எதுன்னா திருக்கண்ணபுர துறையும், அந்த திருக்கண்ணபுரம் திவி தேசத்துல எழுந்துள்ள அந்த பெருமான் சௌரிராஜ பெருமாள், அவரை விரை எடுத்த துழாயல் அண்டல் நல்ல வாசனையோடு கூடின திருத்துழாய் மாலைய அப்படி சாட்சியன்ற அப்படியே அணிந்து கொண்டிருக்கிறானே அந்த பெருமாள், விரல் வரை தோல் புடை பெயர் காம்பீரியத்தோடு கூடின மலை போன்ற அந்த தோள்கள் அப்படி அசையும்படியாக வர எடுத்த பெருமானுக்கு, ஒரு கால விசேஷத்துல அந்த அழகான தோள்கள் அசையும்படியாக கோவர்தன பர்வதத்தை தாங்கி பிடிச்சானே கிருஷ்ணனாக, அப்பேற்பட்ட பெருமானுக்கு ஆபத் சகனான ஆபத்து காலத்துல சகாவாக தோழனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்காக, இழந்தேன் என் வரிவலையே என்னுடைய தரிசனீயமான பார்க்க ரொம்ப பார்க்க தகுந்ததான அந்த கைவளையே நான் இழந்து விட்டேன். பிரகாநாயகியாக மாறி அழகாக அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆக திருத்துழாய் விஷயத்துல ஆழ்வார்களுடைய ஈடுபாடு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அதை இங்க சொல்லுவதில் தாத்பரியம். அது மாத்திரம் இல்ல, திருவாய் மொழியில கொள்ளக்குறையாத இடும்பைக்குழியில், அதாவது இது பெரிய திருமொழி பாசுரம் இது இல்ல, இந்த திருவாய் மொழியில நீந்தும் துயர் பிறவி உட்பட மற்றவையும் நீந்தும் துயரில்லாம் வீடு முதலாம் புந்தன் புனல் பொய்கை யானை இடர்கடிந்த புந்தந்துழாய் என் தனிநாயகன் புணர்ப்பே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில அழகா சாதிக்கிறார். அழகிய குளிர்ந்த அந்த ஜலத்தை உடைய ஒரு குளத்துல அந்த மடுவில கஜேந்திராழ்வானுடைய அந்த துயரை நீக்கியவன், அழகிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையை உடையவனான எம்பெருமானுடைய அந்த சம்பந்தமானது நமக்கு இருந்ததான கடத்தற்கு அரிதான அந்த துன்பத்துக்கு காரணமான பிறப்பு முதலாக மேலும் உள்ள எப்பேற்பட்ட துன்பங்களையும் அது நீக்கிவிடும். அது மட்டுமில்ல, துயரம் சிறிதும் இல்லாத மோட்சத்திற்கும் அதுதான் ஹேதுவாக காரணமாக அமையும். எதுன்னா பகவத் சம்பந்தம். அந்த பகவான் யாருன்னா திருத்துழாய் மாலையோடு கூடின பகவான். ஆக புந்தன் துழாய் என் தனிநாயகன் புணர்ப்பே என்றார் அழுவர். அந்த திருத்துழாய் மாலையோடு கூடின அந்த பெருமான் அவன் சம்பந்தம் நமக்கு இருந்தால்தான் மோட்சத்திற்கே காரணமாக அதான் அமையும் அப்படின்னு சொல்றார். ஏவம் சம்சார துக்கார்க்க தாப தாபித சேதசாம் விமுக்தி பாதபட்சாயா மிருத்தே குத்திர சுகம் ரிணா. இந்த சம்சாரம் ஆகிய இந்த துக்கம், சம்சாரமாகிய துக்கம், இந்த சம்சாரமாகிய துக்கமாகிய இந்த சூரியன், இந்த சூரிய தாபத்தினால தவிக்கிற அத்தனை சேத்தனர்களுக்கும் இதிலேந்து ஒரு விமுக்தி வரணும்னா அந்த எம்பெருமானுடைய பாதமாகிய அந்த எம்பெருமானாகிய மரம், அந்த மரத்தினுடைய நிழல் தானே எல்லாருக்குமே சரணம் அடையக்கூடிய இடமாக அமையும் விஷ்ணு புராணம் சொல்றது. ததசிய திரிவிதாபி துக்க ஜாத்திய பண்டிதைஹி கர்ப்பஜன்ம ஜராத்யேஷு ஸ்தானேஷு பிரபவிஷ்யதஹ. அதுபடினால கர்ப்பம், தாய் கர்ப்பத்தில் இருக்கிறது, பிறக்கிறது, அந்த முதுமை வருது, எத்தனையோ இந்த மாதிரி எத்தனையோ அந்த துக்கங்கள் எல்லாம் நமக்கு வருகிற இந்த இடத்துல நிரஸ்தாதிசய அஹ்லாத சுகபாவை கலட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி ரேகாந்த அத்தியந்திகிமதா. அதனால நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேஷஜம் ஒரு மருந்து மாதிரி எது இருக்குன்னா அந்த எம்பெருமானுடைய நினைவு தானே. அது எம்பெருமான் தான் நமக்கு மருந்தாக அமைகிறான். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணான்னு அழுவார் சொன்ன மாதிரியும், மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு அழுவார் சொன்ன மாதிரியும், அந்த எம்பெருமான நினைச்சுட்டமானா நமக்கு அதை காட்டிலும் மருந்து நமக்கு வேற எது வேணும். ஆனப்படினால அவனையே நினைச்சிருந்தமான நமக்கு வேற எதுலயும் நமக்கு பிடிப்பு ஏற்படாது. எத்தனை நான்யத் பசியத்தி நான்யத் சுணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்னு பூமாதிகரணம்னு இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல. அந்த பூமாதிகரணத்துல பகவத் பாஷ்யக்காரர் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்யமான அனுபவம் நமக்கு ஏற்பட்டு கொடுத்தானா, அப்போ இன்னொன்ன நம்மளால பார்க்க தோணாது, இன்னொன்னு நம்ம வந்து நினைக்க தோணாது, இன்னொன்ன பத்தி நம்ம கேட்க தோணாது, நினைக்க தோணாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த தாயகமான விஷயமாச்சே, ஆனந்தத்தை நல்கக்கூடிய விஷயமாச்சே அப்படின்னு அங்க பூமாதிகரணத்துல சொன்ன மாதிரி விஷ்ணு புராணத்திலையும் பராசர மகர்ஷி ரொம்ப அழகாக இந்த விஷயத்த நமக்கு சொல்லியிருக்கார். மறுபடினால எம்பெருமான் வெறிகொள் பூன் துளக மாலை விண்ணவர் கோனையே எத்த, அவன் எப்பேற்பட்டவன், அந்த துளப மாலையோட திருத்துழாய் மாலையோட கூடினவன். இதை சொல்லச்ச அடியனுக்கு போதத்தாழ்வாருடைய ஒரு பாசுரம் நினைவுக்கு வருது. மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பரியனில் அரங்கத்துள்ளான் எனப்பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன். மனத்துள்ளான் தெரிவார், எம்பெருமான மனசில் வச்சுக்க வேண்டாமா, நாமும் எம்பெருமானை மனதில் வைத்துக் கொள்ளாம இருக்கக்கூடாது, மனசுல வச்சு அவனை ஏத்தி வழிபடணும் அப்படின்னு போதத்தாழ்வார் சொன்னதுதான் இங்க திருமாலையில தொண்டரைப்புடி ஆழ்வார் அந்த பெருமாளை நினைச்சுண்டும் அந்த எம்பெருமானுடைய நித்தியவாசம் செய்யக்கூடியதான அந்த இடத்தை பத்தியும் வாயிலேன்னு சொல்ல மாட்டேன்றாளே இந்த வார்த்தையை ஸ்ரீரங்கம்னு சொல்ல மாட்டேன்றாளேன்னு அவர் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதான். ஆக அந்த சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவன்னா அவன் வந்து திருத்துழாய் மாலையோடு கூடினவன், அதே அவனுடைய ஒரு பெருமையை பறைசாத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. துணிந்தது சிந்தை துழாயலங்கள் அங்கமணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால் பணிந்தது உம்பேய் பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை. பூதத்தாழ்வா சொல்றார், என் மனசு திருத்துழாய் மாலையை அணிந்துள்ள பெருமானுடைய அந்த திருநாமங்களை பலமுறை நினைப்பதிலேயே உறுதி பூண்டிருக்கிறது. பெருமானுடைய திருநாமங்களையே நினைக்கணும்னு என் மனசு சொல்றதுன்னு சொல்லிட்டு போலாமல் இல்லையா, திருத்துழாய் மாலையே சேர்த்து சொல்லணும், என் மனம் பெருமானுடைய திருநாமங்களை பலமுறை நினைப்பதிலே உறுதி கொண்டுள்ளதுன்னு ஆழ்வார் சொன்ன போறோம், திருத்துழாய் மாலையை அணிந்துள்ளான்னு ஏன் சொல்லணும். ஆக திருத்துழாய் மாலையோடு அணி இருப்பவன் அவன் வந்து நம்மையெல்லாம் காக்க வேண்டும், நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும்ன்றதுக்காகவே ஒரு தனி மாலை இட்டு இருக்கானா, ரட்சிப்பதற்காகவேன்னு ஒரு மாலை இட்டு இருக்கானா எம்பெருமான். ஆக ஜெகத் ரக்ஷணம்ன்ற அந்த சிந்தையோடு கூடின அந்த சர்வேஸ்வரன் நம்ம எல்லாம் ரட்சிக்கணும்ன்றதுக்காக விரதம் பூண்டு மாலை ரக்ஷணம் என்கிற அந்த விரதத்துக்கு மாலை போட்டுக்கணும் இல்லையா, மாலை போட்டு பாடு இல்லையா, அந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள் மாலை போட்டுக்கிற மாதிரி பிரபஞ்சத்தை எல்லாம் இந்த ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்க வேணும்ன்றதுக்காகவே ஒரு மாலையை போட்டுருக்கானாம் சர்வேஸ்வரன். அந்த மாலை தான் திருத்துழாய் மாலை. எனது உடலும் எப்பொழுதும் வணங்குவது மூங்கில் அதிகமாக இருக்கிற தாழ்வர்களை உடைய அந்த திருமலை திவி தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானதான். எனது வாய் பல தடவை திருவேங்கடமுடையானுடைய தன்மைகளை சொல்லும் விதத்திலே துணிவு கொண்டதாக ஆயிற்றுன்னு புதத்தாழ்வார் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலை. ஆக வெறிகொள் பூன் துளப மாலை விண்ணவர் கோனை ஏத்த அப்படின்ற, அது மாத்திரமில்ல நமக்கு எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நமக்கு அவன் புகலிடமாக இருக்கக்கூடியவன் இந்த திருத்துழாய் மாலையோடு கூடின சர்வேஸ்வரன் தான். சார்வு நமக்கென்னும் சக்கரத்தான் தன் துழாய் தாருவாள் வரை மார்பந்தான் முயங்கும் காரார்ந்த வானமருமின் இமைக்கும் தன் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு. சார்பு நமக்கு என்றும் சக்கரத்தான், அந்த சக்கரத்தை கையில் சுதர்சன சக்கரத்தாழ்வாரை கையில் கொண்டிருக்கின்ற திருக்கரத்தில் கொண்டிருக்கின்ற தன் துழாய் தாருவாள் குளிர்ச்சி மிகுந்ததான திருத்துழாய் மாலையோடு கூடின வரை மார்பன் மலை போன்ற திருமார்பை உடையவன் அந்த சர்வேஸ்வரன் நமக்கு என்றும் சார்பு, நமக்கே அவன் சார்பு, நமக்கு அவன் உபாயமாக அமைபவன், நமக்கு அவன்தான் புகலிடமாக அமைபவன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற காரணத்தினால அங்க கந்துழாய் மார்பன் சொல்றதுனால அந்த சர்வேஸ்வரிய அந்த சூசகமான அந்த திருத்துழாய் மாலையோடு அவன் கூடி இருக்கிறபடினால நாம் என்ன பண்ணணும்னா ஆபத்து உள்ள போது நமக்கு எம்பெருமான் புகலிடம், ஆபத்து உள்ள போதும் ஆபத்து இல்லாத போதும் பெரிய பிராட்டியார் நமக்கு புகலிடம் அப்படின்னு நினைச்சுக்கணுமா. அதுதான் அடுத்த காரார்ந்த வானமரு மின்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்கள் தேனமரும் பூமேல் திருன்னு சொல்றார் ஆழ்வார். ஆக ஆபத்து இருந்தாலும் இல்லாத போனாலும் பெரிய பிராட்டியார் நமக்கு உபாயமாக புகலிடமாக நாம் பெரிய பிராட்டியாரை நாம் பற்றி கொள்ள வேணும். அதபடினால தயா விலோகி தேவாக ஹரிவட்சஸ்தலாயேயா ஹரிவட்சஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சகசா பராம் நிர்வத்தியும் ஆகத்தாகனு விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி லக்ஷ்மி கடாட்சங்கனக்க ஒருத்தர் மேல பட்டுதானா போருமே. ஆக அவளுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை பத்தி சொல்லணுமா. அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள், அதுல பெருமாள் அந்த திருத்துறாய் மாலையோடு கூடினவன், அதை அழகாக ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆக வெறிகொள் பூன் துளப மாலை விண்ணவர்கோனை ஏத்த, அப்பேற்பட்ட விண்ணவர்கோன் அந்த நித்திய சூரியனுக்கு நாயகன், அவனோ பூன் துளப மாலை திருத்துறாய் மாலையோடு கூடினவன். மானாய மென்னோக்கி வாழ்நெடுங்கண் நீர் மல்கும் வளையும் சோறும் தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்கால் காண்மின் காணாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளைச் செய்தனகள் அன்னை மீர் அருகிலேனே. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்ற பிரபந்தத்தில் அரங்கநாதப்பன் ஸ்ரீரங்க ரகநாத பெருமாள் மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் சொன்ன பாசுரம் இது, தாய்ப்பாசுரமாக அமைஞ்சிருக்கு. அதாவது திருமங்கை ஆழ்வார் ஒரு பெண்ணாக மாறினார், நாயிகா பாவத்தை எடுத்துட்டார், பரகார நாயகின்னு இவளுக்கு பேரு. இந்த பரகார நாயகியினுடைய நிலைமையே தன் பெண்ணினுடைய நிலைமையை தாயார் சொல்கிறாள். மானாயமென் நோக்கி, மானாயமென் நோக்கி, மான் போன்ற மிருதுவான கண்களை உடைய வாழ்நெடுங்கண் ஒளியை உடைய ரொம்பவும் தீர்க்கமா நீண்டு இருக்கக்கூடிய கண்களை உடையவள் அப்பேற்பட்ட என் பெண் இந்த பரகார நாயகி. நீர்மல்கும் கண்லேந்து ஜலம் அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கே, வலையும் சோறும் அவ கையில போட்டுருக்க வலை கூட அப்படியே கே நழிவு வேடுதே, என்ன காரணம்? தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள், யாராவது தேன் அப்படியே சிரவிக்கிற தேன் இருக்கக்கூடிய அந்த வாசனை மிகுந்த அந்த திருத்துறாய் மாலையை பத்தி யாராவது பேசிட்டா போறோம், தூக்கமே வருதில்லையே பொண்ணுக்கு பரகால நாயகிக்கு. காண்மின் வந்து பாருங்கோ, காணாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்வருக நந்தன் பெற்ற ஆனாயன், அதாவது அந்த காட்டுல எப்பவும் தங்கின்றிருக்கான் கிருஷ்ணனாக, பசுக்களை மேய்க்கிற வியாஜமாக. கடிமனையில் தயிருண்டு நெய்வருக நந்தன் பெற்ற ஆனாயன், ஆக நன்றாக பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஊர் வீடுகளில் கூட அவளையும் ஏமாத்திட்டு உள்ள நுழைஞ்சு தயிர் உண்டு நெய் பருகி வளர்ந்தானே யாரவன்? நந்தன் பெற்ற ஆனாயன், அந்த நந்தகோபன் பெற்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணன். என் மகளை செய்தனகள், என் பொண்ணு அவன் என்ன பண்ணான் தெரியலையே, அன்னை மீர் அருகிலேனே. பெண்களே, தாய்மார்களே, நான் இதை அறியவே இல்லையே அப்படின்னு தாய் சொல்ற மாதிரி ஒரு பாசுரம். ஆக இந்த திருத்துறாய் மாலை அந்த வாசனையானது ஆழ்வார்களை அப்படியே மூழ்கிக்க பண்றது. வெறிகள் பூன் துளப மாலை விண்ணவர் கோணையேத்த, அது மாத்திரம் இல்ல, திருவாய் மொழியில ஒரு பாசுரம். பட்டபோது எழுபோதறியாள் விரை மட்டர் தந்துழாய் என்னும் சுடர் வட்டவாய் நுதுனே நீர் நுமதிட்ட மென்கொள் இவ்வேழைக்கே. பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் மாறிட்டார். நாயிகா பாவத்தை அடைஞ்சார். அவருடைய திருத்தாயார் சொல்ற மாதிரி இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு. இந்த பெண்ணும் மற்ற சம்சாரிகள் மாதிரி இல்ல, இந்த சம்சாரிகளை காட்டிலும் விலட்சணமா இருக்கா இவள். ஏன்னா சம்சாரிகள் நிலைமை எப்படி இருக்குன்னா, பிராத்தகா மூத்திர புரீஷாபியாம் மத்தியான்ஹே சுத்திபாசையா சாயம் காமேன பாத்தியந்தே ஜந்தவோ நிசி நித்ரையா அப்படின்னு சாஸ்திரத்துக்கு சொன்ன மாதிரி, காலவேளையில சரீர உபாதையினால அவ வந்து சிறுநீர் கழிப்பதும் இன்னொன்னுக்காகவும் அலைஞ்சிருக்கா, மத்தியான வேளையில பசியினாலையும் தாகம் எடுத்தும் பிரிகிறார்கள், சாயங்கால வேளையில காமத்தால பிடிக்கப்படுகிறார்கள். இந்த ஜந்துக்கள் ராத்திரி வேளையில தூக்கம் வந்து அவளை அப்படியே ஆட்கொண்டு விடுகிறது. இவாளுக்கு நினைவு எம்பெருமான் விஷயமான நினைவு வரத்துக்கு எங்க அவகாசம் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லாமல் இந்த பராங்குச நாயகி எப்பவும் பெருமாளை நினைச்சிருக்காள். சூர்யாஸ்தமனம் ஆனாலும் சூரிய உதயம் ஆனாலும் அதை பத்திலாம் இவள் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. இவள் நினைவு எது இருக்குன்னா, விரைமட்டர் பட்டபோது எழுபோதறியாள், பட்டபோது அஸ்தமித்த போதும், ஏழு அது சூரியன் உதித்த போதும் அறியாள், அது அறிவதில்லை என் பெண் இந்த பராங்குச நாயகி. விரைமட்டலர் தந்துழா என்னும் நல்ல வாசனையோடு கூடின தேன் அப்படியே பரம்பி இருக்கிற தந்துழா என்னும் குளிர்ச்சி மிகுந்த திருத்துழாய் துளசி துளசின்னு வாய் வெறுவுகிறாளாம், வாய் அப்படி சொல்றாளாம் அவள். சுடர் வட்டவாய் நுகுனே மீர் ஜுவாலையுடைய வட்டமான அந்த வட்டமா இருக்கக்கூடிய அந்த கூர்மையோடு கூடினதான முதினேமியர் அந்த திருவாழியை திருக்கரத்திலே கொண்டிருப்பவரே, சுதர்சன் சக்கரத்தாழ்வார கையில வச்சிருக்கிறவரே அப்படின்னு சொல்றான் இந்த பராங்குசனாயி. நுமதிட்டமென்கொள் இவ்வேழைக்கே எம்பெருமானே, உங்களுடைய நினைவு இவள் விஷயத்துல என்ன மாதிரி இருக்கு? என் பெண் பராங்குசனாய்க்கு விஷயத்துல நீர் தான் நினைச்சிருக்கிற பெருமாளே. இவ்வேழைக்கே இந்த செபல சித்தத்தோடு கூடின இந்த பெண்ணுக்காக நீர் தான் நினைச்சிருக்கேர் அப்படி பெருமாளை பார்த்து தாயார் கேட்கற மாதிரி, நம்மாழ்வாருடைய தாயார் கேட்கற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதுல விரை மட்டலர் தந்துழா என்னும் நினைச்ச இங்க பகவத்ஷி வியாக்கியானத்துல விரை விரைன வாசனை, இதொரு பரிமளமே மட்டு இதொரு தேனே அலர் இதொரு பூவே தன் இதொரு குளிர்த்தியே அப்படி திருத்துழாய பத்தி அவ்வளவு சுவாரஸ்யமாக நம் பூர்வர்கள் வர்ணிச்சிருக்காள். அப்பேற்பட்ட அந்த திருத்துழாய் விஷயமாக ஆழ்வார் இங்க தொண்டைப்பொடி ஆழ்வார் இந்த பாசுரத்திலேயும் அதே மாதிரியே பாடியிருக்கார். வெறிகொள் பூன் துளபமாலை வெண்ணவர் கோனை ஏத்த, அந்த திருப்புராய மாலையோடு கூடினவன் யாருன்னா அவனோ விண்ணவர் கோன், நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் அவன் நாயகன் நாதன், நாயகன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை ஆழ்வார் சொன்ன மாதிரி விளங்கக்கூடியவன் நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாயகன். ஆக இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை விண்ணவர் கோனை ஏத்த அவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்க, இவள் இந்த சம்சாரிகள் அந்த மாதிரி அந்த நிலைமையில அவ இல்லையே, எதுக்காக அப்படி இருக்கா இவா? என்ன அந்த சர்வேஸ்வரன் காரணம் து தியேயஹான்னு அவன் ஜெகத்காரண வஸ்துவாக பிரபஞ்சமெல்லாம் ஏற்படுவதற்கு அவனே காரணமாக அமைகிறான். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதம் ராத ரட்சைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபான்னு ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பத்துல பகவத் பாஷ்யக்காரர் மங்கள ஸ்லோகத்தை எழுதச்ச அவர் சாதிக்கிச்ச அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம், உலகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்றது, உலகத்தை காத்தல், உலகத்தை அழித்தல், எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கான் இந்த சர்வேஸ்வரன், அவன்தான் பிரதானமான தத்துவம், அவன்தான் பரசத்துவம் சொல்லி அப்பேற்பட்டவன் தானே விண்ணவர்கோன், நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் நாயகன் அவன்தானே. ஆக அப்பேற்பட்ட அந்த விண்ணவர்கோனை ஏத்த அவனை ஏற்றி வழிபட வேண்டாமா? அந்த மாதிரி பண்ணாமல் இவா இருந்திருக்காளே அப்படின்னு கஷ்டப்படுற. அறிவில்லா அறிவிலா மனிதர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில். இந்த ஜனங்கள் இப்படி இருக்காளே, எப்படி இவா இருக்கணும்னா அரங்கம் சொல்லாமே, அறிவில்லாத இந்த ஜனங்கள்லாம் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டாலே போருமே, அப்படி சொல்லிட்டாலே இவாளுக்கு நல்லது நடக்குமே, அதையே இவா புரிஞ்சுக்கவே இல்லை. அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் வசப்பட்டிருக்க வசப்பட்டவர்களாய் வாழ்கிற இந்த லீலா விபூதி ஜனங்கள் அத்தனை பேரும் பொறி எல்லா நிலையிலும் ஜீவனை தப்பி போகாதபடி தன்னிடம் அகப்படுத்திக் கொள்ளும்படி இது இந்த பூலோகம் இருக்கிறபடினால அந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த மாதிரி மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் அவ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைவதற்கு காரணமாக இந்த இந்திரியங்கள் பண்றபடினால பொறியின்றதுனால இங்க இந்திரியங்களை சொல்றார். ஆக அப்பேற்பட்ட நரகம், நரகம்னாலே ஏதோ யமலோகம் அந்த நரகம் தான் தோணும், ஆனா ஊண்டி பார்த்தோமான நரகம்னாலே அங்க போறதுக்கு எல்லாரும் பயப்படுவா, அந்த நரகம் கூட அவ்வளவு குடிது இல்லை. ஆனபடினால தன்னிடம் வாழ்வதே வாழ்ச்சி அப்படின்ற நிலைமையில ஒரு மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பரமபதத்திற்கு செல்ல வேணும்ன்ற அந்த எண்ணமே ஏற்படாதபடி செய்கிற இந்த சம்சாரம் இருக்க, இந்த சம்சாரத்தையே ஞானிகள் அறிவோடு கூடினவர்கள் இந்த சம்சாரத்தையே நரகமாக அவ நினைக்கிறாளாம். அனபடினால்தான் இங்க தொண்டைப்பொடி ஆழ்வார் பொறியில் வாழ் நரகம்னு சொல்ற. இது எப்படி இருக்குன்னு ஆழ்வார் இருக்கா அப்படி சொன்னார்னா, நன்றும் அஞ்சுவன் நரகம் நானடைதல் அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல திருவாய்மொழியில எட்டாம் பத்துல சொல்ற. அந்த திருவாய்மொழி எட்டாம் பத்துல அழகாக நம்மாழ்வாருடைய பாசுரம் நன்றும் அஞ்சுவன் அப்படின்றார். அதாவது இந்த சம்சாரத்தையே பார்த்து அவர் அஞ்சுவன் சொல்றார், பயப்படுறார். அப்பேற்பட்ட ஒரு இடமாக இந்த சம்சாரமே ஒரு நரகமாகி ஆழ்வாருக்கு தென்படுறது. ஆனபடினால எட்டாம் திருவாய்மொழி எட்டாம் பத்துல இருக்கக்கூடியதான பாசுரம் ஆனபடினால இந்த பாசுரத்துல யாதுமில்லை மிக்கது அப்படின்னு சொல்லி கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணே அப்படின்னு அழுவார். கண்ணன் தான் நமக்கு எல்லாம், கிருஷ்ணன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நன்றும் அஞ்சுவன் நரகம் நானடைதல் அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்றபடினால இந்த பூலோகமே நரகம் மாதிரி ஆழ்வாருக்கு தென்படுறது. நம்மாழ்வார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே தொண்டைப்பொழி ஆழ்வாரும் சாதிக்கிறார். ஆனபடினால சம்சாரிகளை பார்த்து, சம்சாரிகளே சம்சாரிகளே நீங்கள் வந்து பகவத் சிந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த எம்பெருமான் நமக்காகவே அங்க யோக நித்திரை கொண்டிருக்கான் அரங்கநகரப்பனாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல. ஸ்ரீரங்கம் நீங்க சொல்லக்கூடாதா ஒரு தரம், அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் நீங்க சொன்னீங்களானா நரகம் போன்ற இந்த உலகம் முற்றுமே அப்படியே புல் முளைச்சு பாழாகிவிடும் அல்லவா, அதனால நல்லதை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லதை சொல்றேன், ஸ்ரீரங்கம்னு சொல்லுங்கோ, அவன் இருக்கும் ஊரை பத்தி சொல்லுங்கோ, அவனை சொல்லுங்கோ, ஆக எம்பெருமானை பாடுங்கள், அவன் இருக்கும் அந்த திவிதேசத்தை பத்தி சொல்லுங்கோன்னு சொல்லி ஆழ்வார் ரொம்பவும் இந்த சம்சாரிகள் விஷயத்துல மிகுந்த ஈடுபாடோடு கூட இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். எரியு நீர் அப்படின்ற 13வது பாசுரம் இன்னும் நாம் சிரவணம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டடிப்புரியாழ்வார் திருவடிகளே சரணம்.